தலைப்பு மண்ணாசை. உயிர் வளர்த்த மண்ணை பறித்தாரே, உணவளித்த மண்ணோடு மக்களையும் அளித்தனரே. எஞ்சியவையாவும் மண்ணில்தான், மக்கள் இல்லா மண்ணையோ ஆள்வீர்? மண்ணே ஆளும் மண் ஆண்டவரையும்.